நல்லா மாட்டிக்கிட்டா, இவளை விட்டுறாதீங்க. ரெடியா? ரெடி. சுட்டி சுட்டி ஒவ்வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. சுட்டி சுட்டி ஒவ்வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. போனா போகட்டும் ஒரு பொம்பளைன்னு பார்த்தா நீ ஊரையைக்க பார்ப்பதென்னடி. வீணா வரிஞ்சு கட்டி வம்பிடுத்ததால இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி. வரப்புல ஏதோ நெனப்புல வாலாட்டி வந்ததென்னடி. மேனி வனப்புல மேலாமி நுக்குல நீ போட்ட கூத்தும் என்னடி. நான் ஒட்டி விடவா, ஒடுக்கு புளிவால நான் வெட்டி விடவா, பம்பரத்தமெல்ல சோழட்டி விடவா, பட்டி தொட்டி எல்லாம் பரப்பி விடவா, ஆடிபட்ட நாத்து உன் ஆணவத்தை மாத்து நீ சேர்த்து மட வாத்து தானடி. வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. குரங்குதான் சீவாத நொங்குதான் பூவாத கோழி முட்டதான், பொட்டா சிணுங்கிதான் தோதான ராங்கிதான் முட்டாளு நாங்க இல்லதா. வேஷம் போட்டு வந்த வெடல கிளியே, வேலி ஏதும் இல்ல போடலம் கொடியே, வெக்கமின்னா என்ன அடிவெட்டு கிளியே, வேறருந்து நின்ன வெத்தல கொடியே, ஆடிப்பட்ட நாத்து உன் ஆணவத்தை மாத்து நீ சேர்த்து மட பார்த்து தானடி. வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. சுட்டி சுட்டி வால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி, பட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. போனா போகட்டும் ஒரு பொம்பளைன்னு பார்த்தா நீ ஊரையைக்க பார்ப்பதென்னடி. வீணா வரிஞ்சு கட்டி வம்பிடுத்ததால இப்ப மாட்டிக்கிட்டு முழிப்பதென்னடி.